வினா வினா ஒரே வினா விடாமலே எழும் வினா நிறை புறா ஒரே கனா இறைவனா மனிதனா ஆற்றில் செல்லும் நீரில் நேற்றின் வெள்ளம் ஏறு நேற்றல்ல காற்றின் ஊடாய் சாயா நான் காடாய் வேண்டுமோ மீனையே பூபாலம் கேட்காதோ ஆகாயம் நம் தீபம் ஆகாதோ வினா வினா ஒரே வினா வினாமலே எழும் சிக்குமா சிக்குமா சிலந்தித்தானமைத்த தன்வலையில் சிக்குதே மனது பாவமெனும் பொய் வலையில் அம்மையப்பன் காக்கும் பிள்ளையாயுள் நூறு வாழும் இம்மை செய்த நன்மை நம்மை தீமை கொன்று காக்கும் அன்பே புயலியாவனம் செய்த அறம் நம்மை காத்திடும் காட்டின் சாயா நான் காட வேண்டுமோ மா